ஆறாவது நாளுக்கான தியானம். பூரண அழகுள்ளவர். இயேசு இவைகளை சொன்ன பின்பு ஆவியிலே கலங்கி, உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சாட்சியாக சொன்னார். அப்பொழுது யாரை குறித்து பேசுகிறாரோ என்று சீஷர்கள் ஐயப்பட்டு ஒருவரை ஒருவர் நோக்கி பார்த்தார்கள். அந்த சமயத்தில் அவருடைய சீஷரில் இயேசுவுக்கு அன்பானவனாயிருந்த ஒருவன் இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்தான். யாரை குறித்து சொல்லுகிறார் என்று விசாரிக்கும்படி சீமோன் பேதுரு அவனுக்கு சைகை காட்டினான். அப்பொழுது அவன் இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டு, ஆண்டவரே, அவன் யார் என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, நான் இந்த துணிக்கையை தோய்த்து எவனுக்கு கொடுப்பேனோ அவன்தான் என்று சொல்லி துணிக்கையை தோய்த்து சீமோன் குமாரனாகிய யூதாஸ் காரியத்துக்கு கொடுத்தார். அந்த துணிக்கையை அவன் வாங்கின பின்பு சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய் என்றார். யோவான் 13:21-27 வரை. இந்த வசனங்கள் நம் அனைவருக்கும் நன்கு அறிந்த ஒரு பகுதியாகும். கடைசி ராபோஜனம் என்றும் ஆங்கிலத்தில் த லாஸ்ட் சப்பர் என்றும் அழைக்கப்படும் இந்த பகுதியை விதவிதமான சித்திரங்களாக வரைந்து எல்லா இடங்களிலும் வைத்திருக்கிறார்கள். அதை வைத்து டாவின்சி கோட் என்ற திரைப்படத்தை உருவாக்கி பெரிய பணத்தை சம்பாதித்து சத்ருவும் மகிழ்ந்தான். சரி, இந்த சித்திரத்தின் பின்னணியை பார்த்தால் நம்மால் நம்ப முடியாத காரியங்கள் நடைபெற்றுள்ளன. த லாஸ்ட் சப்பர் என்னும் சித்திரத்தை அல்லது ஓவியத்தை உண்டாக்கியவர் லியோனார்டோ டாவின்சி என்னும் இத்தாலியை தலை சிறந்த ஓவியர் ஆவார். இந்த ஓவியத்தை அவர் செய்து முடிக்க 7 வருடங்களாயின. இயேசு கிறிஸ்துவும் அவரது 12 சீஷர்களும் உண்மையான மனிதர்களை மாடலாக வைத்து வரையப்பட்டனர். முதலாவது கிறிஸ்துவின் படத்தை வரைவதற்கு ஒரு மாடல் தேவைப்பட்டார். 100 கணக்கான வாலிபர்கள் இதற்கென்று ஜாக்கிரதையாக தேடப்பட்டார்கள். அமைதியும் அன்பும் அழகும் நிறைந்த முகமாய் பாவத்தின் கரைகளினால் சேதப்பட்டிருக்காமல் ஒரு களங்கமில்லாத முகத்தை தேடினார்கள். கடைசியில் அநேக வாரங்களுக்கு பிறகு 19 வயது நிரம்பிய ஒரு வாலிபனை கண்டுபிடித்தார்கள். அவனை வைத்து வின்சி 6 மாதங்கள் விடாமல் தன் முழு ஆற்றையும் செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் படத்தை வரைந்து முடித்தார். அதைத் தொடர்ந்து அடுத்த 6 வருடங்கள் ஜாக்கிரதையாக மற்ற 11 சீஷர்களை தேர்ந்தெடுத்து அவர்களையும் வரைந்து முடித்தார். அவர்களின் மத்தியில் ஒரு இடத்தை யூதாஸ் காரியத்திற்காக விட்டு வைத்து மற்ற சீஷர்களை வரைந்து முடித்தார். இப்போது யூதாஸ் காரியத்தை வரைந்தால் அந்த படம் முடிவடைந்து விடும். இப்போது யூதாஸ் காரியத்தை தேடும் படலம் தொடங்கியது. டாவின்சி இப்போது மிகவும் கடுமையான பாவமும் மாய்மாலமும் நிறைந்த தன் அன்பு நண்பனை மறுதளித்து காட்டி கொடுத்த கொடூரமான முகத்திற்கான மாடலை தேடிக்கொண்டிருந்தார். அநேக வாரங்கள் தேடிய பிறகு ரோம அரசின் பாதாள சிறையில் அவர் வேண்டியபடி ஒரு மனிதன் கொலையும் குற்றங்களும் செய்து வாழ்நாள் முழுவதும் சிறையில் இருக்கும்படி தண்டனை விதிக்கப்பட்ட நிலையில் இருப்பதாக செய்தி வந்தது. உடனே அவர் அங்கு புறப்பட்டு சென்று அந்த மனிதனை சூரிய வெளிச்சத்தில் பார்த்தபோது அவன் முடிகள் சடை பிடித்ததாய் கொடுமை நிறைந்த முகத்தை அங்கு பார்த்தார். கடைசியில் அவருக்கு அவர் விரும்பியபடி யூதாஸ் காரியத்திற்கு மாடலாக தகுதியான மனிதன் கிடைத்து அந்த நாட்டு அரசனிடமிருந்து விசேஷித்த அனுமதி பெற்று அந்த மனிதனை அவர் தன் அறைக்கு கொண்டு வந்து அவர் வரைய ஆரம்பித்தார். கடைசியாக வரைந்து முடித்த பின் காவல்காரரிடம், சரி, வரைந்து முடித்தாயிற்று, இவனை மீண்டும் சிறைக்கு கொண்டு போங்கள் என்று கூறினார். அப்படி அந்த காவலர் அவனை சங்கிலிகளால் பிணைத்து கொண்டு போக முற்படும் போது அந்த மனிதன் திமிரி டாவின்சியிடம் ஓடி வந்து, ஐயா, என்னை தெரியவில்லையா என்று கேட்டான். அதற்கு டாவின்சி, நான் உன்னை பார்த்ததே இல்லை, உன்னை அந்த சிறையில்தான் முதலில் பார்த்தேன் என்று கூறினார். அப்பொழுது அந்த மனிதன் கண்களில் கண்ணீர் வழிய, ஐயா, என்னை நன்றாக பாருங்கள், நான் தான் நீங்கள் 7 வருடங்களுக்கு முன் கிறிஸ்துவுக்கு மாடலாக நின்ற மனிதன் என்று கூறினான். டாவின்சி அப்படியே வாயடைத்து நின்றார். 7 வருடங்களுக்கு முன் களங்கமில்லாத பால்வடி முகத்துடன் கிறிஸ்துவுக்கு மாடலாக நின்ற அதே மனிதன் பாவம் அவன் உள்ளத்தில் வந்ததால் கொலையும் குற்றமும் செய்து உலக சரித்திரத்திலேயே மோசமான ஒரு மனிதனுக்கு ஒப்பாக மாறிவிட்டான். பாவம் வரும்போது எத்தனை மாறுதல்கள்! பாவம் நம் முக சாயலை மாத்திரமல்ல, நம் வாழ்வையே அழித்து போடுகிறது. பாவத்திற்கு எதிர்த்து போராடுவோம். பாவம் செய்யாதபடி நம்மை காத்துக்கொள்வோம். சாத்தானின் முகச்சாயலும் அவனுடைய எந்த காரியமும் நம் வாழ்க்கையில் காணப்பட வேண்டாம். பால்வடிய முகம் என்று கிறிஸ்துவுக்காக மாடலை அவர்கள் தேர்ந்தெடுத்தாலும் அவன் இருதயம் எத்தனை கருப்பாக இருந்திருக்கிறது பாருங்கள். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார் 1 சாமுவேல் 16:7. நம் தேவன் நம் இருதயத்தை பார்க்கிற தேவனாய் இருக்கிறார். நம் இருதயத்தில் கரையில்லாதவர்களாக காணப்படுவோம். பரிசுத்த வாழ்க்கை வாழ்வோம். அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. ஒரு அருமையான பாடல் வரிகள் இவ்வாறு வருகிறது. இயேசுவை போல அழகுள்ளோர் யாரையும் இப்பூவினில் இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. பூரண அழகுள்ளவரே, பூவில் எந்தன் வாழ்க்கையதில் நீரே போதும், வேறே வேண்டாம். எந்தன் அன்பர் இயேசுவே, மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிடமாட்டேன் என்று ஜெபிப்போமா. பூரண அழகுள்ள எங்கள் அன்பு நேசரே, உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே, உமக்கு ஒப்பானவர் யார் தகப்பனே? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யாரும் இல்லை ஐயா. உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழ்கிறோம். மனிதர்களாகிய நாங்கள் பலவீனம் உள்ளவர்கள் தகப்பனே. எங்கள் முகம் எங்களை நல்லவர்கள் என்று காட்டினாலும் எங்கள் இருதயத்துள் இருக்கிற காரியங்களை நீரே அறிகிற தேவனாய் இருக்கிறேன். நாங்கள் எங்கள் இருதயத்திலும் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.